ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. 11வது சர்க்கம் ஆரம்பிக்கிறோம். திவ்யசூரி சரித்திரத்தில், ஆண்டாள் சரித்திரத்தில் தற்பொழுது ரங்கநாதரை சந்திப்பதற்காக ஆண்டாளனுடைய தோழியாக இருக்கக்கூடிய அனுகிரகா என்பவள் புறப்பட்டாள் என்று பார்த்தோம். அங்கு பெருமாள் என்ன ஸ்தித்தியில் இருக்கார் அப்படின்றால், அதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த ஏகாதச சர்க்கத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம். அங்கிருந்து ஆரம்பித்து ரங்கநாதருடைய வர்ணனைகள் வருது. ரங்கநாதர் வசந்தோத்சவ மண்டபத்துக்கு எழுறார். அங்கு அவர் வீற்றிருக்கிறார் என்ற விஷயத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. ரங்கபூபதி ரதைகதாரணத் பிருங்க கோகில கதம்ப சங்குலம் பிராப புஷ்ப சமயோத்சவோசிதம் பஹ்ய கேலிவன மத்திய மண்டபம். ரங்கபூபதி அத ஏகதா ரணத் பிருங்க கோகில கதம்ப சங்குலம் பிராப புஷ்ப சமயோத்சவோசிதம் பாஹ்ய கேலி வன மத்திய மண்டபம். பாஹ்ய கேலி வன மத்திய மண்டபம், அதுக்கு விசேஷம்தான் பிருங்க கோகில கதம்ப சங்குலம் புஷ்ப சமயோசித சோத்சவோசிதம், இந்த ரெண்டும் அந்த பாஹ்ய கேலி வன மத்திய மண்டபம்ன்றதுக்கு விசேஷம். அப்படின்னா சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, ரங்கபதி ரங்கநாதரானவர் ஒரு சமயம் ஒரு வசந்தோத்சவ மண்டபத்தை அடைந்தார். எப்படி இருந்தது அந்த வசந்தோத்சவ மண்டபம் என்றால், ரணத் பிருங்க கோகில கதம்ப சங்குலம், சுத்தி சுத்தி வரக்கூடிய வண்டுகள் இருக்கிறதே அதனுடைய ரீங்காரம் என்ன, அங்கு இருக்கிற குயில்களுடைய கூட்டங்கள் என்ன, அவைகளுடைய சிற்பிங் சவுண்ட் சொல்லக்கூடிய கூச்சலிடும் அந்த சப்தம் என்ன, குயில்களுடைய அழகான குரல்கள் என்ன, இவைகளாலும் சூழப்பட்டதான அந்த மண்டபம் இருந்தது. மேலும் புஷ்ப சமயோத்சவோச்சிதம், புஷ்ப சமயோத்சவம்னா வசந்தோத்சவம்னு பேர். புஷ்பங்கள் பூக்கிற சமயத்தில் பண்ணுற உற்சவமான அப்படின்னாலே அதுக்கு புஷ்ப சமயோத்சவம்னு பேர், இல்லை வசந்தோத்சவம்னு பேர். அதற்கு உச்சிதமான ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தை ரங்கபூபதி அடைந்தார். அது எப்படி இருந்ததுன்னா, எங்கே இருந்ததுன்னா, பாஹ்ய கேலி வன மத்திய மண்டபம். பாஹ்ய கேலிகி அப்படின்னா வெளியில் விளையாடுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுக்கு உள்ள நடுவில் இருக்கிற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தை அடைந்தார் என்று தாத்பரியம். ரங்கபூபதி ரதை கதாரணத் பிருங்க கோகில கதம்ப சங்குலம் பிராப புஷ்ப சமயோத்சவோசிதம் பாஹ்ய கேலிவன மத்திய மண்டபம். ரங்கநாதர் ரங்க ராஜாவானபடினாலே, அவர் ஒரு ராஜாவானபடினாலே வசந்தோத்சவ மண்டபத்துக்கு ராஜாக்கள்லாம் எப்படி வசந்தோத்சவ சந்தர்ப்பத்தில் வசந்த சமயத்தில் அற்புதமாக அலங்கரித்த ஒரு மண்டபத்துக்கு போவாளோ அந்த மாதிரியாக பெருமாளும் வசந்தோத்சவ மண்டபத்துக்கு எழினார். அங்கு இருக்கிற அழக சொல்கிறதுக்காக வந்த சப்தங்கள் தான் இந்த ரணத் பிருங்க கோகில கதம்ப சங்குலம் புஷ்ப சமயோத்சவோச்சிதம் என்கிற ரெண்டும் அந்த மண்டபத்துக்கு விசேஷனம். அழகான அந்த சந்தர்ப்பமானது யாருக்காக இருந்தாலும் எந்த யுவாவுக்கும் ஆசையை உண்டு பண்ணக்கூடியதாக விளங்கக்கூடியதாக இருந்தது. அதாவது என்னென்ன, அதற்கேற்ற உத்தீபன விபாவங்கள் இருந்தன என்ற அர்த்தம். உத்தீபனம் என்றால் தூண்டக்கூடிய, ஆசையை தூண்டக்கூடியதற்கு ஏற்ற சூழ்நிலையானது அமைந்திருந்தது என்பதுதான் இப்படிப்பட்ட வர்ணனையினுடைய தாத்பரியம். தத்ர மத்திய திவசோசிதா கிரியாஹாம் தாதிருஷீஹி அசதிருஷீஹி சமாப்ய சஹாம் ரங்கபூபதி ருபஹ்வரே வசதி சந்தரங்க பரிமேய கிங்கரஹாம். அந்த வசந்தோத்சவ மண்டபத்தில் மாத்தியான்னிக காலத்தில், மத்தியான காலத்தில் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம், சாப்பாடு எல்லாம் முடிச்சுண்டு சாப்பிட்டுட்டு, நன்றாக பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தாதிருஷீஹி அசதிருஷீஹி சமாப்பிய சகா, உத்தமமான அந்த கிரியைகளை எல்லாம் மாத்தியான்னிக வேளையில் செய்யக்கூடிய, மத்தியான வேளையில் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும், உத்தமமான கிரியைகளையும் பரிசமாப்பனம் செய்துவிட்டு முடித்துவிட்டு ரங்கபூபதி தனியாக வசித்தார். உபஹ்வரே தனியாகன தன்னந்தனியாகன்னு இல்லை, ஒரு ஏகாந்தத்தில் இருந்தார். அங்கே பரிமேய கிங்கரர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு சில கிங்கரர்கள் மட்டும், அந்தரங்க கிங்கரர்கள் மட்டும் அவருடன் இருந்தார்கள். அவர்கள் அவருடன் வசித்து வந்தார்கள், அந்த இடத்துல கூட இருந்தார்கள். ரங்கபூபதிகி உபஹ்வரே அவசத்து, தனிமையில் வசித்தார். உபஹ்வரம்னா தனிமை, ஏகாந்தத்தில் இருந்தார்னு அர்த்தம். அப்போ ஆனால் பரிமேய கிங்கரால் இருக்கதான் இருப்பார், ஓரிரு கிங்கரர்கள் இருந்தார்கள்னு அர்த்தம். வாதபோத பரிதூத மாதவி சூத சம்பகன மேருமேதுரம் தத்ர கந்தலித புஷ்ப சாயகம் பஷ்யதி ஸ்மச வசந்த வைபவம். வசந்த காலத்தினுடைய வைபவத்தை அவர் அங்கு பார்த்தார். எல்லா மரங்களும் பூத்து குலுங்குகின்றன. அங்கு புஷ்பசாயகா என்று சொல்லக்கூடிய மன்மதன் கூட அங்கே மன்மத விகாரங்கள் ஏற்படுற அளவுக்கு அங்கே அற்புதமாக செடி கொடிகள் பூத்து கிடந்தன என்று. தத்ர கந்தளித்த புஷ்ப சாயகம் என்பதானால் அந்த வசந்த வைபவமானது சொல்லப்படுகிறது. வசந்த காலத்தில் புஷ்பங்கள்லாம் அற்புதமாக பூத்திருக்குமானபடியினால் அங்கு சின்ன காத்தினால கூட அசக்கப்பட்ட மரங்களிலிருந்து வரக்கூடிய அற்புதமான அந்த காற்றானது, அது வாசனையுடன் கூடிய காற்றானது அங்கு புஷ்பசாயகன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுக்கு ஒரு விதமாக மன்மதன் துளிர் விடுவதற்கு காரணமாக இருக்கிறதோ என்று நினைக்கலாம் படியாக அந்த வசந்த வைபவம் இருந்தது. அதை பார்த்தார். அப்படிப்பட்ட வசந்த வைபவத்தை ரங்கபதிஹி தத்ர பஷ்யதிஸ்ம என்று அர்த்தம். தத்ர சர்வசுமனோ மனோகரம் சோபமான வனமாலிகாஞ்சிதம் பஞ்சபானஜனகம் ஜனார்தனஹாம் ஸ்வம்யதா பரமபோதி மாதவம். தத்ர சர்வசுமனோ மனோகரம், எல்லாருடைய மனசுகையும் ஆகர்ஷிக்கக்கூடியதான, அட்ராக்ட் பண்ணக்கூடியதான சோபமான வனமாலிகாஞ்சிதம், மிகவும் அலங்கரிக்கப்பட்டதான சோபாயமானமாக இருக்கக்கூடிய அங்கு சோபிக்கின்ற, அங்கு மிகவும் சிறப்பாக விளங்குகின்ற வனமாளிகையினால், வனமாளிகா என்று சொல்லக்கூடிய ஒரு மாலை, அந்த மாலையினால் அஞ்சிதம், அந்த மாலையினால் அலங்கரிக்கப்பட்டவனான மாதவம் பெருமாளை, பஞ்சபான ஜனகம், பஞ்சபானரான மன்மதனுடைய ஜனகம், பிதாவாக விளங்கக்கூடிய ஜனார்தனம், ஸ்வம் யதா பரமபோதி மாதவம், தன்னை போலவே அந்த மாதவ மாசத்தையும் வசந்த காலத்தையும் நினைத்தார். ஏன்னா மாதவ மாசத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை இந்த அழகா சொல்றார். மாதவ மாசம்னா வசந்த மாசம், மாதவன்னா பெருமாள் தானே, தன்னை போன்றே இந்த வசந்த காலத்தையும் நினைத்தார் என்று சொல்லுவதற்காக ஸ்வம் மாதவம் அபோதி ஜனார்தனஹா ஸ்வம் மாதவம் அபோதி, தன்னை மாதவ மாசமாகவே, தன்னை மாதவனாகவே நினைத்தார், வசந்த காலமாகவே நினைத்தார். ஏன் வசந்த காலமாக நினைத்தார்னா, தான் எப்படி அற்புதமாக விளங்குகிறாரோ அற்புதமாக அதே மாதிரி வசந்த காலமும் விளங்குகிறது. தான் எப்படி வனமாலையோடு விளங்குகிறாரோ அந்த மாதிரியாக வனமாலைகள்லாம் புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அது வனமாலான்னு சொன்ன காட்டுகளினுடைய வரிசை வனமாலைன்னு இன்னொரு அர்த்தம். சோபமான வனமாலிகான்ற சப்தத்துக்கு தான் பெருமாள் வனமாலைன்ற சொல்லக்கூடிய ஒரு விதமான மாலையை அணிஞ்சின்றிருக்கார். ஆனால் வசந்த காலம் வனங்களினுடைய மாளிகா, வனங்களினுடைய கூட்டங்கள், இந்த வனம் அந்த வனம் அந்த வனம் என்று அநேக வனங்கள், அசோக வனம், அதற்கப்புறம் புஷ்ப வனங்கள், பல வனங்கள் என்று நிறைய வனங்கள் இருக்கிறதுனால வனமாலிகாஞ்சிதமாக மாதவ மாசமும் ஆறுது. அதே மாதவனும் சோபமான வனமாலிகாஞ்சிதராக இருக்கார். அவரும் பஞ்சபான ஜனகராக இருக்கார். மன்மதனுக்கு அப்பாவாக பெருமாள் இருக்கார். இவனும் மன்மதனை, இந்த மாதவன் மாதவ மாசம் இருக்கே அதுவும் மன்மதனுக்கு ஜீவிதம் கொடுப்பதாக அமையிறது. அதாவது மன்மதனுக்கு உயிர் கொடுப்பது போன்று விளங்குகிறதானது இந்த மாசம். இந்த மாசம் வந்தால் தானே புஷ்பம் வரும். அரவிந்தம் அசோகம் சூத்தம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைத்தே பஞ்சபானசிய சாயகாகா என்று அந்த பஞ்சபானனான பெருமாளுக்கு ஐந்து விதமான புஷ்பங்கள் தான் ஐந்து விதமான பானங்களாக அமைகின்றன என்று சொல்லுவதனால் பஞ்சபான ஜனகனாக வசந்தமும் ஆகிறான், பஞ்சபான ஜனகனாக பெருமாளும் ஆகிறார். லக்ஷ்மி தான் பஞ்சபானனுடைய அம்மா, மன்மதனுடைய அம்மா, பெருமாள் தான் மன்மதனுடைய அப்பா என்ற சரித்திரம் இருக்கிறதுனாலே பஞ்சபான ஜனகம் ஜனார்தனஹா, ஜனார்தனனான பெருமாள் பஞ்சபான ஜனகனையான ஏவம் சோபமான வனமாலி காஞ்சிதமான ஏவம் சர்வசுமனோ மனோகரமான மாதவ மாசத்தை தன்னை போன்றவை தன்னை போன்றதாகவே பாவித்தார். ஏன்னா இந்த மூணு விசேஷனம், சர்வசுமனோ மனோகரம்ன்ற விசேஷனம், சோபமான வனமாலி காஞ்சிதம்ன்றதும், பஞ்சபான ஜனகம்ன்றதும் மாதவ மாசத்துக்கும் பொருந்தும், தனக்கும் பெருமாளுக்கும் பொருந்தும்ன்றதுனால தன்னை போலவே வசந்த காலத்தை பார்த்தார் என்று அர்த்தம் துவனிக்க சாதிக்கிறார். அற்புதமான ஸ்லோகம். தத்ர சர்வ சுமனோ மனோகரம் சோபமான வனமாலி காஞ்சிதம் பஞ்சபான ஜனகம் ஜனார்தனஹாம் ஸ்வம் யதா பரம போதி மாதவம் மந்த மாருத ரதாஸ்திதஸ்ததாம் மத்த கோகில மனோஜ்ஞ காஹலஹாம் மன்மத சஹ வசந்த மந்திரினாம் மாதவஸ்ய புரதோ வசன்முதாம் மந்தமாருதரதாஸ்திதா ததா மத்த கோகில மனோஜ்ஞ காஹலா மன்மதா சஹ வசந்த மந்திரினா மாதவஸ்ய புரதா அவசத் முதா. அப்பொழுது மன்மதனும் வசந்த ரித்துவான மாதவனுக்கு முன்னால் வசந்த மந்திரியோட சேர்ந்து மாதவனான பெருமாளுக்கு முன் தோன்றினார், அங்கு வசித்தார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வசந்தன் மந்திரியாக இருக்கச்ச வசந்த காலம்ன்ற மந்திரியோட அந்த மன்மதனானவன் அங்கு விளங்கினான் என்றால் அது அவ்வளவு அழகாக இருக்கிறதுனால வசந்த காலம் தன்னுடைய காரியத்தை பண்றது, மன்மதன் தன்னுடைய காரியமாகிற இளைஞர்களை எல்லாம் மயக்கும் காரியத்தை செய்கிறான் என்பதை பெருமாள் உணர முடியவதாகையாக உணர முடியும்படி இருக்கிறபடியினால் இவ்வாறு பெருமாள் அங்கு மாதவசிய புறத்தகா அவசத்து என்று உணர்ந்தார். மந்த மாருத ரதாஸ்தி தஸ்ததா மந்த மாருதம் என்கிற ரசத்தில் ஏறி மத்த கோகில மனோகஜ்ய காஹலஹா கோகிலம் குயில்களாகிற இனிமை குயில்களுடைய இனிமையான குரல்களாகிற காஹலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்திய விசேஷம், அதாவது மத்த கோகில மனோஜ்ய காஹல காக்கலஹா அதன்னா தேனெல்லாம் குடிச்சுட்டு அந்த புஷ்பத்தினுடைய இதழ்களெல்லாம் நன்கு சாட்டுவிட்டு அதன்னா இன்டாக்சிகேட்டடா இருக்கக்கூடிய குயில்கள் அவைகளால் செய்யப்பட்ட காதுக்கு இனிமையான மனோஜ்ஞமான காஹலஹா பின் ஒரு பின்பாட்டு, அந்த பாட்டோட மந்த மாருத ரதாஸ்திதஹா மந்த மாருத என்கிற ரதத்தின் மேல் ஏறி வருகின்ற மன்மதனோட கூட மன்மதன் வசந்த மந்திரினாசக வசந்தன் என்கிற தன்னுடைய மந்திரியுடன் கூட மாதவசிய பெருமாளுடைய புறத்தகா முன்பு முதா அவசத் மிகவும் சந்தோஷமாக விளங்கினான். அதாவது என்னவென்றால் வசந்த காலமும் ரெடி, மன்மதனும் தன்னுடைய பாணத்தெல்லாம் பிரயோகம் பண்றதுக்கு ரெடி என்று அர்த்தம். சிந்தையன் கிமபி வஞ்சிதாசயாம் பஞ்சபிஷபரகேதுபரகேதுபிஹேதுபிஹீம் ஆஸ்ததுசஹவியோக வேதனாக்லாந்தமூர்த்திதரவிந்தலோச்சனஹாம் சிந்தையன் கிமபி வஞ்சிதாசய பஞ்சபிஷபரகேதி கேது ஹேதுபிஹீம் ஆஸ்ததுசஹவியோக வேதனாக்லாந்தமூர்த்திதரவிந்தலோச்சனஹாம். ஏதோ நினைத்துக்கொண்டு அவர் ஏதோ வஞ்சித ஆசையஹா என்ன, அதாவது இப்படி தெரியுது என்னென்ன ஏதோ ஒரு இடத்துல அவருடைய மனசானது தங்கிவிட்டது என்று தெரிகிறது. வஞ்சித ஆசையஹா தன்னுடைய ஆசையம் தன்னுடைய தாட்ஸ் ஆனது வஞ்சிதம் தன்னோட கூட வரல, அது ஏதோ ஒரு இடத்துல நின்றுடுச்சு என்று அர்த்தம். சிந்தையன் கிமப்பி வஞ்சிதாசையா வஞ்சிதாசையா ஏதோ ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்ட தன்னுடைய எண்ணங்களை உடையவரான அவர் ஏதோ நினைத்து கொண்டு பஞ்சபிஷபர ஹேத்து கேதிபிஹி கேத்து ஹேதிபிஹி ஐந்து பஞ்சபானன் என்று சொல்லக்கூடிய பஞ்சபானன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய மீனகேதனுடைய சபரகேது அப்படின்னா மன்மதன் ஷபரன மீன் மீனகேத்தனஹான்னு சொல்லலாம் ஷபரகேத்தனஹான்னு சொல்லலாம் ஷபரகேத்துகுன்னு சொல்லலாம். ஷபரகேத்துனுடைய ஹேதிபிஹி ஆயுதங்களால் தாக்கப்பட்டவராக பஞ்சபிஹி சபரஹேது ஹேது கேது ஹேதிபிஹி வஞ்சிதாசயா அப்படி வச்சுக்கணும். பஞ்சபிஹி சபரகேது ஹேதிபிஹி வஞ்சிதாசயா, அந்த மன்மதனுடைய ஐந்து பானங்களால் வஞ்சிக்கப்பட்ட தன்னுடைய எண்ணங்களை உடையவராக, ஏதோ இவருக்கும் எண்ணத்துல எப்படி கோதைக்கு ஆசை இருக்கோ அந்த மாதிரி இவருக்கும் யார் மேலேயோ ஆசை இருக்குன்றது ஒன்று புரியுது. அது யார் மேலன்றது பின்னாடி பார்க்கணும். பஞ்சபி சபர ஹிகேது ஹேதிபிஹி ஆஸ்தே துஸ்ஸஹ வியோக வேதனா கிளாந்த மூர்த்திஹி, துஸ்ஸகமான சகித்து கொள்ள முடியாத ஒரு வியோக வேதனை, யாரையோ நாம் தொலைச்சிட்டோமோ என்ற எண்ணத்திலேயோ, யாரோ நம்மளோட கூட இல்லையே என்ற எண்ணத்தோடையோ, ஆக்லாந்த மூர்த்திஹி அப்படிப்பட்ட எண்ணத்தினால் வியாபிக்கப்பட்ட தன்னுடைய சரீரத்தை உடையவராக அந்த அரவிந்த லோச்சனகா அந்த தாமரைக்கண்ணனும் விளங்கினான். அதாவது அந்த தாமரைக்கண்ணனும் மன்மதனுடைய பானங்களால் வஞ்சிதமான எண்ணங்களை உடையவனாக, இழுக்கப்பட்ட எண்ணங்களை உடையவனாக, எதையோ நினைத்து கொண்டு துஸ்ஸகமான சகித்து கொள்ள முடியாத ஒரு பிரிவினால் உடல் வாட அவரும் அரவிந்தலோச்சனனும் அரவிந்தலோச்சனனான பெருமாளும் இருந்தார், எழுந்திருந்தார். பிராபிய கேலி விபினம் திரோஹிணாம் குத்ரசித் பிரததி மந்திராந்தரே விஷ்ணு சித்த தனயாப்த தூதிகாம் ரங்கராஜ சமயம் வியலோகத. இந்த அனுகிரகா என்கிற விஷ்ணு சித்தருடைய பெண்ணான கோதையினுடைய உரிய தோழியானவள், தகுந்த அவளுக்கு தகுந்த தோழியானவள், அவளுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனுகிரகா என்கிற தோழியானவளும் அந்த அதே காட்டுக்கு அந்த காட்டுக்கு சென்று வசந்தோத்சவ மண்டபத்திற்கு அருகில் பிரததி மந்தி மந்திராந்தரே அங்கிருக்கிற லதா கிரகம் அதனுடைய பக்கத்தில், பிரததி மந்திரம்னா பிரததினா லதா கொடிகள், அந்த கொடிகளால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மண்டபம், அந்த மண்டபத்துக்கு பின்னாடி விஷ்ணு சித்த தனையாப்த தூதிகா, விஷ்ணு சித்த தனையான கோதையினுடைய ஆப்த தூதிகா, ரொம்ப பிரியசகியான விளங்கக்கூடிய தூதையாக இருக்கக்கூடியவள், தூது செல்பவளாக இருக்கக்கூடிய அவளும் அனுகிரகையும் ரங்கராஜ சமயம் விலோகத்த, ரங்கராஜனான பெருமாளை எப்படி எந்த சமயத்தில் பார்க்கலாம்ன்றதுக்காக அங்கே மறைந்திருந்து தான் காத்து கொண்டிருந்தாள். சமயம் வந்தால் ரங்கநாதர்கிட்ட போய் பேசணும்ன்றதுக்காக அவளும் காத்துருந்தா. ரங்கநாதரும் அங்கே எப்படி இருக்காருன்னு இப்ப பார்க்கணும். சவ்யதம் பிரசவ பால பல்லவ பிரஸ்தரோதரலுடத் கலேபரம் ரங்கநாயகம் அபேக்ஷதாதிருஷம் மனசே கிமபி சாவ்யசங்கத. அவரை பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் இவளுக்கும் வந்தது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா, சவ்யதம் வியதையோட மானசிகமான கஷ்டத்துடன் பிரசவ பால பல்லவ பிரஸ்தரோதரலுடத் கலேபரம் சின்ன சின்ன தழைகளும் சின்ன சின்ன இலைகளையும் கொழுந்துகளையும் புஷ்பங்களையும் எடுத்து செய்யப்பட்ட அவைகளால் செய்யப்பட்ட ஒரு நல்ல விரிப்பில் லுடத் கலேபரம் இங்கும் அங்கும் பிறழுபவராக அவர் சேவை சாதிக்கிறார். தன்னுடைய சரீரத்தால் அப்படி இப்படியும் அப்படியும் திரும்பி படுத்துட்டுருக்கார். அவருக்கும் ஏதோ மனசில் வெசை இருக்கு, மனசில் துக்கம் இருக்குன்னு தெரியுது. அப்படிப்பட்ட ரங்கநாயகம் அபேட்சிய அந்த ரங்கநாதரை பார்த்து தாதிருஷம் மானசேக்கும் தாதிருஷம் ரங்கநாயகம் அபேட்சிய, இப்படியாக இலைகளிலும் புஷ்பங்களையும் இலைகளையும் புஷ்பங்களையும் பறித்து படுக்கையாக செய்து கொண்டு அதில் பரண்டு கொண்டிருக்கின்ற பகவானை பார்த்து, மனதில் கஷ்டத்தையும் உடையவரான அந்த பெருமாளை பார்த்து மனதில் ஏதோ ஒரு சங்கை கொண்டாள், ஏதோ ஒரு சந்தேகமிட்டாள். விப்ரயோக சிகிதாபவிஹ்வலம் புஷ்பதல்பபதிதம் முஹுர்முஹு யாதிமர்தித தமால பல்லவ ப்ரௌடிமஸ்ய கிமிதம் கிருஷம் பபுஹு. என்னடா இது ரங்கநாதர் இப்படி விப்ரயோகம் வியோகம் என்கிற ஒரு பெரிய அக்னியினால் தபிச்சு போய் ரொம்ப வாடி இருக்கின்ற பெருமாளா இருக்கிறாரே, புஷ்ப தல்ப பதிதம் புஷ்ப தல்பத்தில் புஷ்பத்தால் செய்யப்பட்ட ஒரு படுக்கையில் வந்து விழுந்து கிடக்கிறாரே, என்னடா அது இப்படிலாம் இவர் ஆறாரே, இந்த மாதிரிலாம் ரங்கநாதரை பார்த்ததே இல்லையே, நம்ம தான் அடிக்கடி விசிறி கைங்கரியம் பண்றோமே பெருமாளுக்கு, என்ன இப்படி ஆயிட்டார் இவர் என்று அது என்ன? முகுர்முகு யாதி மர்தித தமால பல்லவ பிரௌடிமசிய கிமிதம் கிருஷம்பப்புகு. இந்த கிருஷமான இந்த சரீரம் அப்படியே நசுக்கி போட்ட தமால விருட்சத்தினுடைய கிசலயங்கள், இளம் தளிர்கள் போன்று, கசக்கி போட்ட தளிர்கள் மாதிரி, கையால கசக்கி போட்ட இளம் தளிர்கள் போல் அசோக் அந்த மரத்தினுடைய தமால விருட்சத்தினுடைய பெரிய பெரிய இலைகள் அது. இந்த தமால விருட்சத்தினுடைய இலைகளை கசக்கி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எதுக்கு இவருடைய சரீரமானது கிருஷமாயின்றே போயிட்டு இருக்கு என்று அவள் சந்தேகம் அடைந்தாள் அர்த்தம். சிந்தையத் கிமபி சித்தமாதரான் நிர்மிமேஷ நிபதே சலோசனே வக்த்ரமுத்பலக கந்தமங்ககம் ஸ்வின்னமஸ்ய புனராத்த சாத்வசம். அவருடைய சரீரம் இன்னும் எப்படி இருக்குன்றத வர்ணிக்கிறார். இவருடைய மனதானது, பெருமாளுடைய மனதானது, ஆதராத்து கிமப்பி சிந்தையது, எது எதையோ ஒரு விஷயத்தை தீர்க்கமாக கௌரவத்துடன் சிந்திக்கிறது. ஏதோ ஒரு வஸ்துவை கௌரவத்தோட சிந்திச்சுட்டே இருக்கு. அவருடைய அவரை பார்த்தா அப்படி தெரியுது, அவருடைய கண்ணை பார்த்தா அப்படி தெரியுது. இவருடைய மனசு ஏதோ ஒன்று நினைச்சுட்டே இருக்கே, யாரையோ ஒருத்தரை சகௌரவத்தோட பார்க்கறதே. நிர்நிமேஷ நிபதே சலோசனே, கண்ணை மூடாம அப்படியே பிக்சடா ஏதோ ஒரு வஸ்துவையே பார்த்துட்டு இருக்கா மாதிரி இரண்டு கண்களும் இருக்கின்றனவே. முகமானது உத்பல கந்தம், முகமானது கருப்பாக உத்பலம் போன்ற நிலையில் இருக்கிறதே. சரீரமானது ஸ்வின்னமா இருக்கிறதே, சரீரத்திலிருந்து வேர்வை வந்துட்டு இருக்கே. ஏதோ வேகமா இருக்கா மாதிரி தெரியறதே, ஏதோ ஒரு பயமும் இருக்கா மாதிரி தெரியறதே. அவருக்கு என்ன பயப்படுறார்? புனர் ஆத்த சாத்வசம்ன்றார். கம்பனம் இருக்கே சரீரத்தில், சரீரம் நடுங்கிறதே. எதனால இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு? இந்த விகாரங்கள்லாம் மானசிக்கமா யாரையோ ஒருத்தர காதலித்தால் மட்டும்தானே இந்த விகாரங்கள்லாம் வரும் என்று அவள் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். ஆத்த சாத்விக விகார சாருணாம் மானசே த்ருவமனே நரங்கினாம் காச்சன பிரியதமானுபூயதே மாமகீகி முசகீ பராதவாம். பார்த்தாக்க ரங்கநாத பகவான், ரங்கநாதர் சாத்விக விகாரங்கள்லாம் அவர் மனசில், மனதிலும் சரீரத்திலும் தோன்றுகின்றன. மனசானது என்ன பண்றதுன்னா ஏதோ எண்ணம் இட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்கள்லாம் அவருடைய செயலில் தெரிகின்றன. என்னமோ யோசனை பண்றார், திடீர்னு கன்னத்தில் கை வைக்கிறார், தாட்ஃபுல்லா இருக்கார், விரலால எதையோ இப்படி அப்படி சுத்துறார், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரே. இவருடைய மனசுல ஏதோ ஒரு சாத்விக விகாரங்கள் ஏற்படுவது தெரிகிறதே. இவர் இந்த ரங்கநாதரால் ஏதோ ஒரு பிரியத்தமை, யாரோ ஒரு காதலியானவள் மனசால் அனுபவிக்கப்படுகிறாள். அவள் என்னுடைய தோழியாக இருப்பாளோ வேறு யாராவது இருப்பாளோ என்று சந்தேகிக்கிறாள். ஆத்த சாத்விக விகார சாருணா மனசே த்ருவமனேன ரங்கினா. இப்படிப்பட்ட அந்த ரங்கியான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய பகவானால் ஏதோ ஒரு பிரியத்தமை, ஏதோ ஒரு காதலியானவள் மனதில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளாள். அவளால், அவரால் அனுபவிக்கப்படுகிறாள், மனதால், மனதால் அனுபவிக்கப்படுகிறாள். அவள் யார்? என்னுடைய பிரியசக்கியான கோதையா, இல்லது வேற யாராவது இருக்குமோ என்று எண்ணமிடுகிறாள். அதை இந்த ஸ்லோகம் சொல்றது. இதோட 11 ஸ்லோகங்கள் ஆயிருக்கின்றன. அதை சொல்ற அழகுதான் அது கடைசியில். மாமக்கி கிமுசகி பரா அதவா, என்னுடைய பிரியசக்கி தானா அவோ, அப்படி இல்லைன்னா வேற யாராவதா? ஏன்னா அவளுக்கு தெரியாது இதுவரையில். பகவானும் கோதை விஷயத்துல ரொம்ப ஆசையா இருக்காருன்ற விஷயமே தெரியாதான் அப்படின்னால அவள் அப்படி நினைக்கிறாள். மேலே என்ன ஆறுதுன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.